लक्ष्मीनाथ समारम्भाम् नाथ यामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम् यो नित्यमच्युत पदाम् भुज युग्म रुग्म व्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यते एकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये। यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः। योऽन्तःप्रविश्य मम वाचमिमाम् प्रसूप्ताम् सञ्जीवयत्य किल शक्ति जरस्वदाम्नान्यान् सहस्रचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै। विशुद्ध विज्ञान गणस्वरूपम् विज्ञान वित्राणन बद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। जयत्याश्रित सन्त्रासध्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्कृतः। கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ சர்வேப்யா நமஸ்காரா. இன்று தொடங்கி சுவாமி தேசிகனுடைய ரகுவீர கத்தியத்தினுடைய கத்தியத்தின்படி நாம் உபன்யாசத்தை பார்க்கலாம். சுவாமி தேசிகன் எத்தனையோ விதமாக ஒவ்வொரு திவ்யதேசத்து எம்பெருமான்கள் விஷயத்திலையும் பல விருத்தங்கள்ல ஸ்லோகங்கள் இயற்றியிருக்கார். ரகுவீரன் விஷயத்துல ரொம்ப அழகாக ஒரு கத்தியம் ஒன்று அருளி செய்து இதை ரொம்ப அழகாகவே நமக்காக ரகுவீர கத்தியம் அப்படின்னு கொடுத்திருக்க. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், இதை ஏன் ஸ்லோகமா பண்ணல, ஏன் கத்தியமா பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன்? அழகான ஒரு விஷயம் இங்க இருக்கு. சாகித்ய சாஸ்திரத்துல குணாலங்கார சகிதௌ சப்தார்த்தௌ தோஷவர்ஜிதௌ கத்ய பத்ய உபயமயம் காவியம் காவிய விதோ விதுகு அப்படின்னு சொல்லியிருக்கா. ராமாயணத்தை பத்தியமயமாக நிறைய பேர் அனுபவிச்சிருக்கான், ஆனால் யாரும் கத்தியமயமாக அனுபவிச்சதே இல்லை வால்மீகி பகவான் காலத்துல தொடங்கி. பரமதயாளு வால்மீகி பகவான் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் அப்படின்னு ராமாயணத்துக்கு ஆதி காவியம் அப்படின்றே ஒரு பேரை கொடுத்திருக்கா. வால்மீகி பகவானால இயற்றப்பட்ட ராமாயணத்துக்கு ஆதி காவியம்னு பெயர். அதை அனுசரித்து வந்த ராமாயணங்கள் எல்லாமே காவிய லட்சணத்தோடு கூடியிருக்கக்கூடிய பத்திய காவியமாகத்தான் இருந்தது. அது பௌபூதி இயற்றிய உத்தரராம சரித்த பர்யந்தம் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஆனால் கத்தியமயமாக எங்கேயுமே இல்லை. கத்தியத்துக்குன்னு சில தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு. அப்படி கத்தியமாக இயற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு ஒரு தனிச்சிறப்பு வேணும் இல்லையா, யாருமே பண்ணாத நாம பண்ணணும், அதுதான் ஒரு கவியினுடைய ஒரு சிறப்பு. மற்ற கவிகளை காட்டிலும் ஏற்றமான ஒரு கவி, மிகச்சிறந்த கவி நம்முடைய சுவாமி வேதாந்த தேசிகன். வேதாந்த தேசிகன் இந்த மாதிரி பண்ணதுனாலேயே அவருடைய தனிச்சிறப்பு இப்ப எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்துல நமக்கு நன்னாவே புரியுது. அதனாலதான் ஆழ்வார் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு நாமளும் இன்னி பர்யந்தம் ரகுவீர கத்தியத்தை ராமனுடைய கதையை நம்மளாம் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம். நேற்றைக்கு பார்த்தோம் குலசேகர ஆழ்வார் 10 திருமொழியில ராமனுடைய சரித்திரத்தை சொல்லி அண்ணு சராசரங்களை வைகுந்தத்துக்கு ஏத்தின்னு சொன்னார். இங்க சுவாமி தேசிகன் கும்ப கம்பீரத்துவத்தை காட்டுறார் ரகுவீர கத்தியத்துல. கவி கதக சிம்ம கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அப்படின்னு சொன்னார். இந்த ரகுவீர கத்தியத்துல அற்புதமாக எல்லா காண்டங்களையும் உள்ளே அடக்கி 94 சூர்ணிகைகள் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 94 சூர்ணிகைகள் இல்லாமல் 3 ஸ்லோகங்களும் இருக்கு. ஜெயத்யாசிரித்தன் ஒரு ஸ்லோகம், சதுர்முகேஸ்வர முகைகின் ஒரு ஸ்லோகம், கவிகதக சிம்மகன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இப்படி 3 ஸ்லோகங்களையும் கொண்டது இந்த ரகுவீர கத்தியம். இப்படி கத்தியமாக பண்றதுக்கே ஒரு தனி ஒரு ஒரு சாதுர்யம் வேணும். ராமாயணத்துல கத்தியம் எப்பவுமே சிறப்பா இருக்கணும். எம்பெருமானார் சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்னு கத்தியத்ரயம் அருளி செய்தார். எம்பெருமானாருடைய கத்தியத்ரயத்தை போலவே இந்த ரகுவீர கத்தியமும் கம்பீரமா இருந்தபடியினாலதான் இதுக்கு பெரியவாள் ரகுவீர கத்தியம்னே பெயர் வச்சிருக்கான். எல்லா காண்டங்கள்லையும் பார்த்தால் சரணாகதி லட்சணமானது சொல்லப்படுறது. அதனால்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை சரணாகதி வேதம்னே சொல்லியிருக்கான். அருகி பிராணான் பரித்தியஜ்ய ரக்ஷிதவ்யா கதஞ்சன, சத்ருவே இருந்தாலும் அடைக்கலம் அப்படின்னு வந்துட்டானால் அவனை நாம் காப்பாற்றியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் தன்னுயிரை விட்டாவது காப்பாத்தி ஆகணும், அதத்தான் ராமன் பண்ணா. அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மம அப்படின்னு. இந்த சரணாகதி ரக்ஷணம்ன்ற தர்மத்தை அபயப்பிரதானசாரம்ன்ற ஒரு கிரந்தத்துல சுவாமி தேசிகனே ரொம்ப அற்புதமா காண்பிச்சிருக்கார். அதுவும் ராமன் பண்ண விபீஷண சரணாகதி, அவனுக்கு சகதர்ம சாரிணியா இருக்கக்கூடிய சீதா பிராட்டி பண்ண திருஜடை சரணாகதி, இது ரெண்டுத்தையுமே நிரூபிச்சு காண்பித்தார் சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல. அதே சரணாகதி தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக சர்வஜ்ஞத்துவம், பரம காருணிகத்துவம், சர்வசக்தித்துவம், இந்த 3 குணங்கள் தேவைப்படுறபடினால ராமன் இன்னைக்கும் மனிதனாக அவதரித்து இருந்தாலும் சர்வேஸ்வரன் ஆனபடியினாலே எல்லாத்தையும் சாதிக்க வல்லவன் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியுது. அதத்தான் இந்த ரகுவீர கத்தியம்ன்ற இந்த கிரந்தமும் நமக்கு பறைசாற்றி கொடுக்கிறது. சுவாமி தேசிகனே பவபய பேசதே மேத்தத்துன்னு சொன்னான். எந்த விதமான ஒரு பயமும் இருக்காது இந்த ரகுவீர கத்தியத்தை பாராயணம் பண்ணிருந்தால். பெரியவாள் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா இந்த ரகுவீர கத்தியத்துக்கு. பாட்டாச்சார் சுவாமி அவர் மணிப்பிரவாளத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கார். திருக்குடந்தை ரங்கநாத பாட்டாச்சார் சுவாமி, தெம்பரை ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்றவர் ரொம்ப அழகாகவே சம்ஸ்கிருதத்துல ஒரு கம்பீரமாக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த காலத்துக்கு ஏத்தா போல டாக்டர் வி என் தேசிகன் சுவாமின், வேதாந்த தேசிகன் சுவாமின் இந்த காலத்துக்கு ஏத்தா போலேயே ஒரு ஒரு லௌகிகமான ஒரு எல்லாருக்கும் புரியும்படி ஒரு தமிழிலும் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த உபன்யாசம் முழுவதும் பார்த்தால் இந்த இருக்கக்கூடிய இந்த 53 நாட்கள்ல, ஏன்னால் 94 காரிகைகள் இருக்கு, 55 நாட்கள்ல உபன்யாசம் பூர்த்தி அடைகிறதாக ஒரு சங்கல்பம். இதை பிரிச்சுண்டு பார்த்தால் 3 நாட்கள் குலசேகர ஆழ்வார் பாசுரங்கள் பிரகாரம் நாம ராமனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். இனி வரும் காலங்கள்ல 94 காரிகைகளை 52 நாட்கள்ல பிரித்துண்டு இதை உபன்யாசிக்கணும். அப்படி பார்த்தால் இன்னைக்கு முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே பண்றார் இந்த மங்கள ஸ்லோகத்தை. ஜயத்யாசிரித சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவ்ய பரமவ்யோமபாஸ்கரா. ஜயதி, ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். விஜயலட்சுமி பரிவர்த்தனா இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஏன், அவன் என் கண் முன்னே வந்து நிற்கிறபடியினாலே ஜெயம் உண்டாகட்டும். நதே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் துவம் பிரகாசசே பரித்ராணாய சாதுனாம். இப்படின்லாம் ஜிதந்தா ஸ்தோத்திரத்தில் வந்திருக்கும். அந்த ஜிதந்திர ஸ்தோத்திரத்தில் வந்த விஷயத்தை மனசுல வச்சுண்டு சுவாமி தேசிகன் இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஈதிருஷாஹா தொட அவதாரஹா சத்தம் சத்தமாக சர்வையேவ பவதாசிரித்தானு ஜனானு திராத்துமேவ ந கதாச்சித்து அந்யதான் சுந்தரபாகுஸ்தவத்தில் ஆழ்வான். இந்த மாதிரியான ஒரு மனுஷ்ய ரூபத்தில் ஒரு அவதாரம் எடுத்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தால், உன்னுடைய ஜனங்களை உன்னுடைய பக்தர்களை உன் ஆசிரித்தர்களை காப்பாற்றுவதற்காக மட்டும்தானே தவிர வேற எதற்காகவும் இல்லை அப்படின்னு. அதனாலதான் ஜெயதி அப்படின்னு. எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம். அதுவும் வியாக்கியானத்துல சொல்றா பெரியவா, மாசோபவாசிகளுக்கு மிருஷ்டாண்ணம் இடுவாரை போலே ஆசை தீரும் அளவும் நான் கண்ணாலே கண்டு அனுபவிக்கும்படி என் கண்முன்னே விளங்குகிறான். ஜயதி, என் கண்முன்னே நிற்கிறான். ஆசிரித சந்திராச திருஷ்டேவகி நகா சோகம் அபனேஷதி ராகவா. அயோத்தியா காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தர்சன மாத்திரத்தாலே சோகமெல்லாம் தீரும்படி என்றோ அவன் இருப்பது. வேதமே சொல்லு, சதா பஷ்யந்தி சூரயா. எப்பவுமே நித்திய சூரியர்கள் கண்டு அனுபவிக்கும்படி வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இன்னைக்கு ஏன் கண் முன்னாடி வந்து நிற்கிறான், சாதாரண ஒரு மனுஷனாக என் கண் முன்னாடி வந்து நிற்கிறான், எப்பேற்பட்டவன் எனக்காக வந்து நிற்கிறான் சக்கரவர்த்தி திருமகன். எத்வா ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய, வேதம் சொல்றது. மாம்ச சக்ஷுஷுகளுக்கு விஷயமாகாதவன் ஏன் கண் முன்னாடி வந்து நிற்கிறான், எப்படி நான் இருக்கக்கூடிய சொரூபத்தை பார்த்தால் அவன் இருக்கக்கூடிய இடம் தேடி போய் நான் கை கட்டிண்டு அவனை சேவிக்க பிராப்தனா இருக்க, அவனோ நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து என் கண் முன்னாடி சாதாரண மனுஷனா வாழறானே, எப்பேற்பட்ட ஒரு காருண்யம் அவனுக்கு இருக்கும். இந்த காருண்யத்தை கொண்டுதானே அவன் இருக்கான். ஆசிரித சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா. பிரபன்னர்களான தேவர்களுக்கு சந்திராச ராவணர்களாலே ஏற்பட்ட ஒரு பயத்தை போக்கடிக்கிறதுக்காக எம்பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தான். எப்பேற்பட்ட தானுவா, தான் மட்டுமா வந்தான். சீதையா தேவியா, அந்த தேவியான சீதையா பிராட்டியோடு ஒரு பிரபாவான் சீதையா தேவியான்னு சுவாமி தேசிகன். சீதாதேவியை பிரபையாக உடையவன், எப்படி சூரியனுக்கு பிரபையாக பிரபை இருக்கிறதோ அதுபோல பிரபாம் நக்ஷத்திர ராஜஸ்ய காலமேகைர் இவ ஆவிருத்தாம். சுந்தரகாண்டத்தில் சொல்லப்படுறது இந்த ஸ்லோகம். தேவியா தாத்வர்த்தம், தாத்வர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னால் பிரகாசமாய் கொண்டு சந்திர பிரபைய போல பிரகாசம் இல்லாமல் இருந்தால், எப்படி மேகங்களாலே மறைக்கப்பட்ட ஒரு சந்திர பிரபைய போல பிரகாசம் இல்லாமல் இருந்தால், அவளுக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பிரகாசம் இருக்கு. பாசம் கரோதீதின்னு விற்பத்தி பண்ணி பாஸ்கரஹான்னு சொல்லிருக்கா. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய ஒளி யார் அப்படின்னால் அவள் தான். அவளுடைய ஒளி யார் அப்படின்னால் அவன் தான். அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. அனன்யேன மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. அனன்யாக ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றா. ரெண்டு பேருக்கும் மாற்றி பேசவே இல்லை. பரமவியோம பாஸ்கரஹான்னு சொன்னான். சூரியனுக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் இங்க வித்தியாசம் சொல்லப்படுறது சுவாமி தேசிகனால. சூரியன் இந்த சூரிய மண்டலத்துக்கு மாத்திரம் பாஸ்கரனா இருக்கான், சூரியனா இருக்கான், ஒளி தரக்கூடியவனா இருக்கான். ஆனால் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனும் பிரகிருத்தி அந்தர்கதமா இருக்கக்கூடிய ஒரு லோகத்துக்கும் பிரகிருத்தி அதிக்கிராந்தமா இருக்கக்கூடிய ஒரு வியோமத்துக்கும், பிரகிருத்தி அந்தர்கத்தம்னா இந்த உலகம், பிரகிருத்தி அதிகிராந்தம்னா 7-14 லோகங்கள், எல்லாத்துக்குமே பாஸ்கரனா இருக்கான் சக்கரவர்த்தி திருமகன். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகன், சக்கரவர்த்தி திருமகன இந்த 94 சூரிகைகளை கொண்ட ரகுவீர கத்தியத்தினுடைய ஆரம்பத்தில் ஜெயத்யாசிரித சந்திராசா ஜெயதி அப்படின்னு ஆரம்பிச்சு மங்களாசாசனம் பண்றார். மங்களாசாசனம்னா நேர்ல இருக்கக்கூடிய பெருமாளத்தான் மங்களாசாசனம் பண்ணும். எங்க பண்ணார்? திருவேந்திபுரத்துல எழுந்தருளி இருந்த சக்கரவர்த்தி திருமகன நேர்ல போய் சேவித்து இவர் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியதாக ஒரு ஐதிஹ்யம். ரகுவீர கத்திய ராமன்னே பேர் அவர். அப்ப இந்த ரகுவீர கத்திய ராமன் நேர்ல எழுந்தருளி இருந்தபடினாலே அந்த பெருமாள் முன்னாடி நின்று கொண்டு அவன் பெருமைகளை சொல்லி கத்தியத்தினாலே அனுபவித்தார் அவன். அப்படிப்பட்டது இந்த ரகுவீர கத்தியம். அப்படிப்பட்ட இந்த ரகுவீர கத்தியத்த உபன்யாசத்துல இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனுடைய பெருமைய சுவாமி தேசிகன் அனுபவித்தா போலே நாம் பிரதி தினமும் அனுபவிக்கலாம். இதோட மங்கள ஸ்லோகம் பூர்த்தியாச்சு. நாளைக்கு மற்ற சூர்ணிகள். தாசன் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்த குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஷ்யதேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமாம். யோந்தப் ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூக்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யான் சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் ப்ரபத்யே. ஜெயத்யாசிரித சந்த்ராச த்வாந்த வித்வம்சனோதயம் பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. சர்வேப்யஹ நமஸ்காரஹ. மகாவீர வைபவத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு மங்கள ஸ்லோகம் பூர்த்தியாகி முதல் சூர்ணிக்கையுடைய உபன்யாசத்தை நாம் பார்க்கலாம். 55 நாட்கள் இந்த ராமாயண உபன்யாசம் ஆழ்வார் புனர்வசுத்திர நட்சத்திரத்திலிருந்து சக்கரவர்த்தி திருமகன் புனர்வசுத்திர நட்சத்திர பர்யந்தம் இந்த உபன்யாசம் அப்படின்னு பிரதிஜை பண்ணிண்டோம். ஏற்கனவே 3 நாட்கள் ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி பிரகாரம் உபன்யாசமானது பூர்த்தியாச்சு. 4வது நாள் ரகுவீர கத்தியத்தினுடைய மங்கள ஸ்லோகம். இன்னும் தொடங்கி

பிரபாவான் சீதையா தேவ்யா பரம வியோம பாஸ்கரஹாம். சர்வேப்யா நமஸ்காரா. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு இரண்டாவது சூர்ணிக்க சுவாமி தேசிகன் ஒவ்வொரு சூர்ணிக்கைகள்னாலே ஒவ்வொரு குணத்தை வெளியிடுறார். இது ரொம்ப அழகா வியாக்கியானத்தில் சொல்லும்போது சுவாமி தேசிகன் எப்படி குணங்களை வெளியிடுறார்ன்றத ரொம்ப அழகாகவே காட்டியிருக்கா பெரியவா. போன சூர்ணிக்கையில ஜெய ஜெய மகாவீரா வீரா அப்படின்னு விழி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. விழி விழிப்பது அழகான தமிழ் சொற்கள்லாம் இன்னைக்கு அண்டை மாநிலங்கள்ல எடுத்துட்டு இருக்கா. நாம கூப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். விழிக்கிறது அப்படின்னா ஆச்சரியத்தோடு அழைக்கிறது. இன்னைக்கும் மலையாளத்தில் இருக்கு அந்த பாஷா, அந்த வார்த்தை இருக்கு. இல்லம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பேர். தமிழ வீடுன்றா, தெலுங்குல இல் அப்படின்றா. அழகான தமிழ் சொற்கள் எல்லாம். அத மாதிரி போன விழி வீரத்தை பத்தி பேசிட்டு இந்த இரண்டாவது சூர்ணிக்கைகள்ல சூர்ணிக்கையில இரண்டாவது விழியாக சொல்லப்பட்டது தீரத்தை பத்தி பேசுறது. மகாதீர தௌரேயா, மகாதீர தௌரேயன். அழகான அர்த்தம் பார்த்தால் எந்த நிலைமையிலையும் சித்த கலக்கம், உடல் நடுக்கம், குழப்பம் எதுவுமே இல்லாத மாதிரி யார் ஒருத்தன் தன்னை காட்டிக்கொள்கிறானோ அவன் தீரன் அப்படின்னு தீர சப்தத்துக்கு காளிதாசன் லட்சணம் சொல்றான். விகார ஹேதோ சதி விக்ரியந்தே ஏஷாம் நச்சேதாம் சிதையேவ தீரா. விகார ஹேதோ சதி விக்ரியந்தே ஏஷாம் நச்சேதாம் சிதையேவ தீராஹ. விகார ஹேதோ சதி, கலக்கம் ஏற்படுறதுக்கு, மாறுதல்கள் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமைந்தால் கூட யாரு தன் மனதளவிலையும் மாறுதல் அடையாமல் இருக்கானோ அவன்தான் தீரன். பெரிவால் வியாக்கியானத்தில் ஆரம்பத்தில் மகாதீர தௌரேயான்றதுக்கு சமாசம் பண்ணும்போது மகாந்தஸ்ச தே தீராஸ்ச அப்படின்னு பண்ணான். மகாதீராக தேசு தௌரேயா தஸ்ய சமபுத்திஹி. முதல் நாள் ராத்திரி கூட்டுட்டு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி மறுநாள் கார்த்தால கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, நீ காட்டுக்கு போகணும் 14 ஆண்டுகள்னு சொன்னாலும் பட்டாபிஷேகம்னு சொல்லும்போதும் பரமானந்தத்தை அனுபவிக்க வேண்டி இருக்க, ஆனால் எந்த விகாரத்தையும் வெளியில காட்டாமல் மனதிலையும் எந்த மாறுதல்களையும் அடையாமல் ஒரே மாதிரி முகபாவனையோட இருந்தவன் ராத்திரியெல்லாம் ரங்கேச மாம்பாகி ரங்கேச மாம்பாகின்னு ரங்கநாதன் சன்னதியில விசேஷ பூஜைகள்லாம் பிராட்டியோட சேர்ந்து பண்ணிட்டு மறுநாள் கார்த்தால தீட்சா விசர்ஜனங்கள் எல்லாம் பண்ணிட்டு அழகிய ஆடைகளை சூட்டிக்கொண்டும் ஆபரணங்களை சூட்டிக்கொண்டும் தயார் நிலைமையில இருந்தும் பட்டாபிஷேகத்துக்கு சுமந்திரர் வந்தால் ராமாயணத்துல சொல்றா வால்மீகி ராமாயணத்துல, எப்பேற்பட்ட ஒரு சபை இருந்தால் சுமந்திரரே என்னை அழைத்துக் கொண்டு செல்ல வருவார் அப்படின்னு ராமன் பிராட்டி இடத்துல தெரிவிக்கிறார். எப்படிப்பட்ட மகான்கள்லாம் அந்த சபையில இருக்கணும் அப்படி. ஆனால் வந்தது எதற்காக? பட்டாபிஷேகம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கார். அவர் அழைத்து கொண்டு போய் பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்னாலும் எந்த விதமான மாறுதல்களையும் அடையாமல் அப்படியே இருக்காம பாருங்கோ சக்கரவர்த்தி திருமகன். அதுதான் மகாதீரனுடைய ஒரு லட்சணம். கோசலா தேசம், அயோத்தியா தேசம் அப்படின்னு இரண்டு விதமான தேசம். அந்த இரண்டு விதமான தேசத்தையும் தசரதன் கோசலியை கல்யாணம் பண்ணின்றபடியினாலே தசரதனுக்கு வந்து சேர்ந்தது ஒரே தேசமாக. தாய் வீட்டு சீதனமா வந்த தேசத்தை நீயே ஆளலாம்னு சொல்லும் பொழுதும் எந்த விதமான விகாரத்தையும் காட்டாமல் பெருமாள் அப்பா என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கணும் அப்படின்னு இருந்தா பாருங்க, அதுதான் மகாதீரனுடைய ஒரு லட்சணம். எல்லா இடங்கள்லயும் காட்டலாம் இத. லக்ஷ்மணன் கோபப்பட்டாலும் சரி, பிராட்டி கோபப்பட்டாலும் சரி, சுமித்ரை எல்லாரும் கோபப்பட்டாலும் சரி, எப்படி இருப்ப? அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் கேட்ப. இது தீரனுடைய ஒரு சாமர்த்தியம். இதே வால்மீகி ராமாயணத்துல சொல்லும்போது எந்த நிலைமையிலையும் சித்தக்கலக்கம் அடையாதவர் அப்படின்றத ரொம்ப ஸ்பஷ்டமாகவே வால்மீகி காட்டுறார். ந வணங்கந்து காமசிய தியஜதச்ச வசுந்தராம் சர்வலோகாதிகசேவா லட்சியத்தே சித்த விக்ரியா. இல்லையே, எந்த விதமான வணங்கந்து காமசிய, வனத்துக்கு போகணும்னு அவனா விரும்பினான், தகப்பனார் போசன்னார். வசுந்தரா பூமியை விடணும், விட்டுட்டு அரசாட்சியை விட்டுட்டு வனத்துக்கு போகணும்னு அவரா விரும்பினார். இல்லையே, தகப்பனார் போக சொன்னார். எதுவுமே சம்பூர்ண பாரதமே அவளுடைய ராஜ்யமா இருந்தும் கூட வல்கலத்தை தரித்துக் கொண்டு ஒன்றுமே அறியாத ஒரு பிராட்டியோட, அதாவது ராமாயணத்துல சொல்ற அடியன், சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு பிராட்டியோட, தன்னை தவிர வேற லோகமே அறியாத ஒரு தம்பியோட காட்டுல நடந்து செல்கிறான் அப்படின்னா ஆழ்வார் சாதித்தா போல எம்மி ராமாவோ எப்படி நடந்தையோ தெரியலையே. அந்த மாதிரி அவன் சென்றான் என்றால் அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு தீரம் இருக்கு, அவன் எப்பேற்பட்ட ஒரு தீரனா இருப்பான். அப்போ இந்த ஸ்லோகத்தினால காட்டக்கூடிய ஒரு குணம் தீரத்துவம் அப்படின்ற ஒரு குணமானது காட்டப்படுறது. போன சூர்ணிகைகளால எப்படி வீரியம் காட்டப்பட்டதோ அது மாதிரி இந்த ஸ்லோகத்தினால தீரம் காட்டப்படுறது. சின்னாமு பாட்டாச்சார் சொல்லும்போது எப்படி மகர்ஷி வியாசர் சூத்திரத்துல ஒவ்வொரு அதிகரணத்தினாலையும் எப்படி ஒவ்வொரு பகவத் குணத்தை வெளியிட்டாரோ அது மாதிரி சுவாமி தேசிகன் இங்க ஒவ்வொரு சூர்ணிகையினாலையும் சக்கரவர்த்தி திருமானுடைய குணத்தை வெளியிடுறார் அப்படின்னு. ஒவ்வொரு அதிகரணத்தினாலும் ஒவ்வொரு குணத்தையா வெளியிட்டார் அப்படின்னு கேட்கிறவாளுக்கு சுவாமி தேசிகனே பிரமாணம் காட்டுறார். அதிகரண சாராவில் பார்த்தால் அந்தரதிகரணத்துல ஒரு ஸ்லோகம் வருது. இத்தம் வித்யா திரயேன ஸ்திரச்சர சிதசி தேகின சர்வஹேதோ அவ்யக்தா ஜீவ தத்வாதபி சமதிகதா யத்யபி ஸ்யாத் ததாபி உத்தான துவார பேதாத் க்ரமத இஹ மிருதூபக்ரமான் க்ரூரநிஷ்டான் அத்யாயேஸ்மின் நிருந்தன் அதிகரணகணைஹி தத்குணான் உத்கிருணாதி. தத்குணான் உத்கிருணாதி, தத்து அந்த பரமாத்மாவுடைய குணங்களை இவையெல்லாம் உத்கிருணாதி மேல் நோக்கி அழைத்து செல்கிறது, வெளியிலே காட்டுகின்றன. அதே மாதிரி இந்த 94 சூர்ணிகைகளும் இங்க ஒவ்வொரு சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒவ்வொரு குணத்தை காட்டுகிறது. அதான் இங்க சொல்லும் பொழுது இந்த ரெண்டு ஜெய ஜெய மகாவீரான்றதுனாலையும் மகாதீர தௌரேயான்றதுனாலையும் பார்த்தால் சர்வசக்தி மத்துவத்தை காட்டப்படுறது. பெருமாள் சர்வசக்திமான் அப்படின்றத இங்க சொல்ற. சக்திமான் அப்படின்னா புஜபல பராக்கிரமத்தோட இருந்தால் மட்டும் சக்திமான்றது ஆயிடாது. மனசளவிலையும் எந்த விதமான விகாரமும் அடையாமல் இருக்கக்கூடியவன் தான் சக்திமானா இருக்க முடியும். வெறும் வில்லு அம்பு எடுத்துண்டு சண்டை போடுறவன் மட்டும் சக்திமான் கிடையாது. எந்த நிலையிலையும் மனசுல தப்பான எண்ணங்கள் ஓடக்கூடாது. இந்திரிய நிகிரகம் பண்ணணும். புலன்களை எவன் ஒருவன் அடக்கி வைக்கிறானோ அவன் தான் சக்திமான். உடலளவுல சக்தி இருந்தால் பத்தாது, மனதளவுல சக்தி இருக்கணும், அவர் தான் சக்திமான ஆக முடியும். அப்படி இருந்தானா? அப்படி இருந்துதான் கேட்டால் ரெண்டுத்தையுமே இங்க சுவாமி தேசிகன் காட்டினார். மகாவீரான வீரியத்துவம் காட்டப்பட்டது, அவனுடைய வீரம் காட்டப்பட்டது. இந்த இடத்துல மகாதீரான அவனுடைய தீரத்துவம் காட்டப்படுறது. அப்போ பகிர்வியாபியனாகவும் இருக்கக்கூடிய பெருமாள், அந்தர்வியாப்பியனாகவும் இருக்கக்கூடியவன் பெருமாள்னு சொல்லி, எப்படி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நாமெல்லாம் சாஸ்திர சித்தாந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தோமோ, அந்தர் பகிஸ்து தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான் சொன்னமோ, அது மாதிரி இந்த இடத்துல சுவாமி தேசிகன் மகா மகா ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயான்னு சொல்ற. ராமாயணத்துல ஆஞ்சநேயர் காட்டின விஷயம் இது. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரான நோவா ருத்ர ஸ்திரிடேத்ர ஸ்ரீபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்தா யுதி ராமவத்யம். பிரம்மா யாராயிருக்கட்டும், யுத்தத்திலே ராவணா உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஸ்பஷ்டமாவே சொல்ற. அப்பிரகம்பிய ஆத்ம தைரியேன சங்கடேஷு மகத்ஸ்வபி ராமபத்ரேன தேன அஸ்மி நாதவான் புவனத்ரயே. ரொம்ப அழகா சொன்ன இந்த இடத்துல ராமபத்ரனால தான் இருக்க முடியதெல்லாம். இன்னொரு இடம் சொல்லும்பொழுது, கதன்னு சீரம் பத்னந்தி முனையோ வனவாசினஹாம். அயோத்தியா காண்டத்துல வருது, நீ ஏன் எப்படி பிராட்டி பிராட்டியை பார்த்து கேட்கிறார், நீ எப்படிமா என்னோட வருவே, உனக்கு வல்கலம் உடுத்த தெரியுமா, உன்னால வர முடியுமா? எனக்கு வல்கலம் உடுத்த தெரியாதுன்னா ஜனங்கள் கேக்குறா, உனக்கு எப்படி போய் இருப்ப வல்கலம் எப்படி உடுத்து, உனக்கு ஒண்ணுமே தெரியாதே, உங்க ஆத்துக்காருக்கு எப்படி வல்கலம் உடுத்த தெரியும் அப்படின்னா, வல்கலத்தை உடுத்த தெரியாதுன்னா இல்லையா, தத்யா திப்ர கஷிப்ரமாகம் ராமோ தர்மபுதாம் வரா சீரம் பபந்த சீதாயா கௌசேயோ பரிஸ்வயம். பெருமாள் தான் ஓடி வந்து வல்கலத்தை உடுத்தி விடுவார். அப்ப ஜனங்கள்லாம் கதர்றா, அப்ப ஜனங்கள்லாம் கண்ணீரும் கண்ணில் கண்ணீருமாக கதறிக்கொண்டிருக்கும் பொழுது கூட, பபன் தெய்வ ததா சீரம் சீதையா துல்லிய சீலையா, அந்த சமயத்துல உடனே எந்த விதமான கலக்கத்தையும் ஜனங்கள்லாம் கதர்றாளே, அப்பா ஒரு பக்கம் கதர்றா, அம்மாவெல்லாம் ஒரு பக்கம் கதர்றா, நாம ஏன் போகணும் காட்டுக்குன்னு யோசிக்காமல் சீதைக்கு வல்கலத்தை உடுத்தி விட்டு தானும் வல்கலத்தை உடுத்தி கொண்டு உடனே கிளம்பி போயிட்டான். எந்த விதமான சோகத்தையும் வெளிப்படுத்தால் சிரிச்சுட்டே இருந்தானே. அப்ப இந்த மாதிரியான ஒரு சமபுத்தி, அந்த புத்தி உடைய எம்பெருமான சக்கரவர்த்தி திருமகன் ஜெய ஜெய அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா. அதனாலதான் சொல்லும்போது அனுசங்கிக்கணும்னு சொன்னார். முதல்ல சொன்ன ஜெய ஜெயான்றது இந்த மகாதீர தௌரேயாலும் ஜெய ஜெய அப்படின்னு வரணும்னு சொன்னான். சோகம் நேர்கையில் தளராதவன் தீரன் ராமன் மகாதீரன் அப்படின்னு இங்க ரொம்ப ஸ்பஷ்டமாகவே காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த சூழ்நிலை. தாசன் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பராம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்யதே ஏகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னாம் அன்யா சஹஸ்ர சரண ஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஜேத்யாஸ்ருத சந்த்ராஸத்வாந்த வித்வம்சனோதயம் பிரபாவான் சீதயா தேவ்ய பரமவ்யோம பாஸ்கரஹ. சர்வேப்யஹ நமஸ்காரஹ.

ராவணன வதம் பண்றதுக்கு தகுந்த ஆள் யாருன்னு கேட்டால் சாட்சா சக்கரவர்த்தி திருமகன் தான். அவரிடத்துல போய் சரணம் புகுந்துட்டா. ஏ தமேவ சமுத்யோகம் புரஸ்கிருத்ய மகர்ஷயா கச்சத்வம் சரணம் விஷ்ணு ஹனிஷ்யதி சதான் பிரபு. நேர போயிட்டா, உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. ஹனிஷ்யதி, உன்னாலதான் அவன் கொல்லப்பட வேண்டும். விஷ்ணோ சகாசம் ஆஜக்முஹு நிசாச்சரபயார்த்திதாஹ. ராட்சசர்கள்னாலே பயம் ஏற்பட்டவர்கள் விஷ்ணுவினிடத்திலே சென்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ தேவர்களாலே முடியாதுன்னு தெரிந்து கொண்டு இல்லையா இப்படி போயிருக்கா அப்படின்னா, அப்போ சக்கரவர்த்தி திருமகனுக்கு எப்பேற்பட்ட பலம் இருக்கும். ஒரு மகாத்மியம் சொல்லப்படுறது அவனுக்கு மட்டுமே, நிரதிசய மகாத்மியமானது சொல்லப்படுறது. சில கோஷங்கள்ல பார்த்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவா அப்படின்னு ஒண்ணு தனி, மகா சமரசமயா அப்படின்னு ஒண்ணு, இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணிட்டா, தேவாசுர சமர சமய அப்படின்னு பண்ணிட்டா. தேவான்றது தீவியத்தின்ற தாத்துலயே வந்ததுன்னு ஏற்கனவே பார்த்தோம். மகாசமர சமயம்னு சொன்னது வந்து உத்தரகாண்டத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க ஞாபகப்படுத்துறதுக்காக சுவாமி தேசிகன் இதை எடுத்து காண்பிச்சார் அப்படின்றத சொல்றதுக்காக, கருடாருடனா பகவான் வந்து யுத்தம் பண்ணதை காண்பிச்சார் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க இருக்கு. இதே உத்தரகாண்டத்துல வந்தது மட்டும் இல்லை, ஆழ்வாரும் எடுத்திருக்கார். ரொம்ப அழகாகவே சொல்றார் ஆழ்வாரும். தாங்கரும் போர் மாலை படப்பறவையோர்ந்து தராதலத்தோர் குறை முடித்து தன்மையானை ஆங்கு அரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆரமுதமானான் தன்னை கோங்கரும் புசுர புன்னை குரவார் சோலை குழாவரி வண்டு இசை பாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண் வளரும் கணனி சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே அப்படின்னு இந்த உத்தரகாண்டத்துல சொல்லப்பட்ட இந்த கதைய பெரிய திருமொழியில ஆழ்வாரும் காட்டுறார். ஆகையினால ராவணாதிகளை ஜெயிக்கிறதுக்கு சமர்த்தன் யாரு அப்படின்னு கேட்டால் சாக்ஷா சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றத சமஸ்த தேவர்களாலையும் ஒன்று கூடி நிர்ணயிக்கப்பட்டபடினால இந்த நிரதிசய மகாத்மியம்ன்ற இந்த குணத்தை உடையவன் யாருன்னா சக்கரவர்த்தி திருமகன். ஆகையினால இந்த சூர்ணிகையில தேவாசுர சமர சமய சமுதித்த நிக்கில நிர்ஜர நிர்தாரித்த நிரவதிக்க மகாத்மியான்னு சொல்லப்பட்ட இந்த சூர்ணிகையில இரண்டு குணங்களான சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு பரத்துவமானது காட்டப்பட்டிருக்கு, இன்னொன்னு நிரதிசய மகாத்மியமானது காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன் நாளைக்கு பார்க்கலாம்.